பார்க்கறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் நேராசாத்துக்காக. பட்டணம் போய் வக்கீல் வைக்கவாடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. மாசத்துல மூணு பொறுக்கணும் பொதுவாக. காத்தடிச்சா தாங்காதடி மல்லியப்பு பிடிச்சே ஏ ராசாத்துக்காக.